மா டோலுமா இசாலங்கடி மாலுமா தெச்சி கலிஜின்னு கிராக்கி ஊட்டா சாலுமா. அரிக்கல் கரிக்கல் கொத்து ஊட்டா கலகலே பல்ச்சின்னு பல பலக்குது மிட்டா மேல லோக்கலே. பல பலக்குது மிட்டா மேல லோக்கலே. போச்சரி முக்கசின் போரிடா மட்ட பண்ணி புட்டா மஜா மேல பேரிடா. தெச்சி கலிஜின்னு கிராக்கி ஊட்டா சாலுமா. அரிக்கல் கரிக்கல் கொத்து ஊட்டா கலகலே பல்ச்சின்னு பல பலக்குது மிட்டா மேல லோக்கலே. அரிக்கல் கரிக்கல் பொத்து ஊட்டா கலகலே பல்ச்சின்னு பல பலக்குது மிட்டா மேல லோக்கலே.